කියන්න. ශ්‍රීමාන් වෙංකටනාචාර්ය කවිතාර්කිකකේසරි වේදාන්තාචාර්යවරියෝ මේ සන්නිධර්තාං සදාහෘදි ඥානානන්දමයම් දේවම් නිර්මලස්ඵටිකහ කෘතිම් ආධාරම් සර්වවිද්‍යානාම් හයග්‍රීවමුපාස්මහේ ලක්ෂ්මීනාථ සමාරම්භාන් නාතයාමුන මධ්‍යමාම් අස්මදාචාර්ය පරියන්තාම් වන්දේ ගුරු පරම්පරාම් ප්‍රපත්‍යේතම් ගිරිම් ප්‍රායහ ශ්‍රීනිවාසානුකම්පයා ඉක්ෂුසාර ශ්‍රවන්තේ වයින්මූර්ත්‍යා සර්කරායිතම් ශ්‍රියපතියාන භගවාන් அவதாரம் எதுக்கு பண்றேர் அப்படின்னாலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சாதுக்களை ரட்சிச்சு துஷ்ட நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுல நிறைய அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எவ்வளவு அப்படின்னா அசங்கேயா அப்படின்னு இருக்கா. நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் மட்டும் இல்ல, நிறைய அவதாரங்கள், அதுல அர்ச்சாவதாரங்களும் சேர்த்திதான். அதுல திருவேங்கடமுடையானுடைய தயாசத்தகம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பெருமாள் நிறைய அவதாரங்கள் சஸ்திரபாணியாக பண்ணிருக்கார் ஆயுதங்களோட. ஆனா துஷ்ட நிகிரகம் அதுல நிறைய பண்ணிட்டே சாது ரட்சணமும் இருந்தது, ஆனாலும் அவருக்கு அது போர்லன்னு தான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ண வைக்கிறார் அவரே சங்கல்பிச்சு. அவா எப்படி வந்தானா, சாஸ்திரபாணியாக வரா, நமக்கு வந்து கிரந்தங்களை கொடுத்து அது மூலமாக உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு. அதுல சுவாமி தேசிகன் அவர் பண்ண கிரந்தங்கள்னு பார்த்தா நூறுக்கும் மேற்பட்ட கிரந்தங்கள். அதுல வந்து ரகசிய கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள், நாடகம், காவியம், ஸ்தோத்திர பாட்டங்கள், அப்புறம் தமிழ்ல பிரபந்தங்கள், அப்புறம் ரக்ஷ கிரந்தங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள்னு நிறைய கிரந்தங்கள் நூறுக்கும் மேற்பட்டு சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்திருக்கார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தயாசத்தகம், ஸ்தோத்திர பாட்டத்திலே தயாசத்தகம்னு. இந்த இதுல என்ன விசேஷம்னா, தயைன்னு எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். நிறைய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஆழ்வார்கள் போலியே. அப்போ ஆனா மற்ற ஸ்தோத்திர பாட்டங்கள்லாம் பாருங்களேன், வரதராஜ பஞ்சாஷத் அப்படின்னு இருக்கு. வரதனுக்கு அப்படி பண்ணும்பொழுது, தேவநாதருக்கு பண்ணும்போது தேவநாயக பஞ்சாஷத், காமாசி காஷ்டகம், அந்தந்த ஊர் பெருமாள் பேரு இல்லைன்னா அந்த ஊர் பேரை வச்சுதான் அவர் சொல்லியிருக்கார். ரகுவீர கத்தியம், கோபாலவம் ஸ்துதி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஆனா திருவேங்கடமுடையான்னு வச்சு அப்ப அவர் எப்படி பண்ணிருக்கணும், ஸ்ரீனிவாச சதகம் அப்படின்னு பண்ணிருக்கலாம். ஆனா இதுக்கு மட்டும் தயாசதகம் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன, தயையை பத்தி சொல்லணும். ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் திருவேங்கடமுடையானு கொண்டாடும் பொழுது பகவானுடைய குணத்தை தான் விசேஷமாக கொண்டாடுறா. அதனாலதான் சுவாமி தேசிகனும் அதே கிரமத்திலே தயாசதகம் அப்படின்னு பண்றேன். நம்ம பார்த்தா கிருத்த யுகத்துல நிறைய பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார். அதுல பார்த்தா சத்துருக்கள் வந்து வெவ்வேறு லோகத்துல இருந்தா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அப்படின்னு தான் கிருத்த யுகத்துல நம்ம நிறைய பார்த்தோம். அசுரர்கள் எங்க இருப்பா, பாத்தாள லோகத்துல இருப்பா, தேவர்கள் சொர்க்கலோகத்துல இருப்பா, அவ எங்கெங்கயோ இருப்பா. தர்மங்கள் நிறைய நடந்தது கிருத்த யுகத்துல, இந்த மாதிரி சில கலகங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா திரேதாயுகம், திரேதாயுகத்துல வரும்பொழுது எப்படி ஆச்சுன்னா, ராமர் ராவணன் பார்க்கும்பொழுது யுத்தம் யார் யாருக்குன்னா பக்கத்து பக்கத்து தேசம், இந்தியா இலங்கை, கொஞ்சம் விரோதம் வந்து கிட்ட கிட்ட வந்துருது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல பார்த்தா ஒரே குடும்பத்திலேயே பிரச்சனை, பாண்டவா கௌரவான்னு யார் ஆவா, அண்ணா தம்பி தான், பெரியப்பா சித்தியா பசங்க, ஆனா அப்பேற்பட்ட சண்டை ஆவாளுக்கு. கலியுகத்துல பார்த்தா எப்படி இருக்கா விரோதியும் இதுவான்னா, நமக்கு நாமே தான் சத்ரு, நம்ம மனசே தான் நமக்கு சத்ரு. அப்போ கலியுகத்துலதான் அதர்மங்கள் இன்னும் நிறைய நடக்கிறது. அப்போ அந்தந்த யுகத்துல பகவான் அவதாரம் பண்ணி இருந்தாலும் கிருதயுகத்திலே நிறைய அவதாரங்கள், அதுக்கப்புறம் மக்ஷகூர்ம வராக நரசிம்ஹான் அந்த அவதாரங்கள் எல்லாமே பார்த்தா கிருதயுகத்துல. திரேதாயுகத்திலே ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் பண்றேர், துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேர். இந்த கலியுகத்தில் எப்படி அவதாரம் பண்றேர் அப்படின்னா, இன்னும் கலிப்பிரபாகம் அதிகமா இருக்கிறதுனால திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்றேர் அப்படின்னு. முதல் முதல்ல பூமியில அர்ச்சாவதாரம் அப்படின்னு ஏற்பட்டது என்னன்னா, திருவேங்கடமுடையான் தான், திருமலையில ஸ்ரீனிவாசன் தான் முதல் முதல்ல அர்ச்சாவதாரம் பெருமாள் அப்படின்னு பார்த்தா ரங்கநாதன் தான், ரங்கநாதன் அவதாரம் பண்ணேர். ஆனா அவர் வந்து கீராத்தியில் அவதாரம் பண்ணி பிரம்மலோகத்துல நிறைய யுகம் அங்க இருந்தேர், அங்கேருந்து அப்புறமும் தான் அயோத்தியாவுக்கு வந்தேர். ஆனா அதுக்கும் முன்னாடியே பூமியில வந்தது யார் அப்படின்னா திருவேங்கடமுடையான் தான். அதுக்குதான் தயாசத்துக்கும் இங்க இவருக்கே பொருந்தும் அப்படின்னு. பெருமாள்ல பார்த்தா ரங்கநாதனுக்கு தயாசத்தக்கம்னு பண்ணிருக்கலாம், வரதனுக்கு தயாசத்தக்கம்னு பண்ணிருக்கலாம், பண்ணலாம். ஆனா இங்க திருவேங்கடமுடையானுக்கு பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்தந்த பெருமாள் ரங்கநாதன்றவர் உற்சவம், அவருக்கு உற்சவங்கள் நித்தியோத்சவ பக்ஷோத்சவம் மாசோற்சவம் 365 நாளும் உற்சவங்கள் அதுல பிரபலமா இருக்கு. வரதன்னு பார்த்தா சம்பிரதாயத்துக்கே வரதன் தான். சரி, நம்ம கோகுலத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ போய் கிருஷ்ணனுக்கு பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கிற பக்தர்கள் கோபிகைகள்லாம் இருந்தா அங்க போய் நம்ம பக்தி பண்ணா பெருமாள் நம்ம பக்கம் திரும்பி பாப்பேரோன்னு கூட தெரியாது. ஆனா திருவேங்கடமுடையான்னு எடுத்துட்டேன்னா 24 மணி நேரம் எப்படின்னா 12:45 ஏகாந்த சேவை நடக்கும் கோயில கதவு சாத்துவா. ஆனா 1 மணி 5 நிமிஷம் 1 மணிக்கே சுப்பிரபாதம் ஆயிடும். அப்படி வர பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிண்டு இரவு பகல் எதுவுமே இல்லாமல் எப்பயும் அனுகிரகம் அனுகிரகத்துக்காகவே நம்ம சொல்லலாம் 1 நிமிஷத்துல நம்மள வெள்ள தெளிட்டான். ஆனா எத்தனை பக்தர்களை தினந்தோறும் அவர் வந்து அனுகிரகம் பண்றேன்னு பார்த்தா பல கோடி பேர் இருக்கா இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகர் இருந்தார், வைகானஸ் அர்ச்சகர். அந்த அர்ச்சகர் வந்து திருவேங்கடமுடையானுக்கு வந்து அங்க நான் கைக்கரியம் பண்ணும்போது அவர் காலை பிடிச்சு விடுவார், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. அப்படிலாம் பக்தர்கள் அவர் கைங்கரியம் பண்ணிருக்கா, பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்காரு. நம்மாழ்வார் சொல்லும் பொழுது, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தோழா நம் வினை ஓயுமே அப்படின்னு. கண்ணனாக இருக்கும் பொழுது எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக அந்த இந்திரனுடைய கோபத்தினால வந்த மழையினால எல்லா கோக்களையும் அங்க இருக்கிற மனுஷால் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு மலையை எடுத்தேர், எல்லாரையும் ரட்சிச்சேர். அதே மலைதான் என்ன பண்ணாருனா அவர் கீழே போட்டு மேலே ஏறிட்டாராம். அவளை மட்டும் ரட்சிக்கிறது இல்ல, இந்த உலகத்துல எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு அதுதான் திருவேங்கடம். அந்த மலை மேலே ஏறி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அந்த திருமலையை சேவிச்சாலே போறோம், பெருமாளை சேவிக்கணும்ன்றத அப்புறம்தான். கீழ்த்திருப்பதியிலிருந்து அந்த மலையை சேவிச்சாலே ஒன்றுமே தோழா நம் வினை ஓயுமே, நம்மளுடைய பாபங்கள் அத்தனையும் போகுமா. அந்த திருவேங்கட மலைக்கு அப்பேற்பட்ட பெருமை, அந்த மலையே பெருமாள் தான். அவதாரம்னு சொல்லும்பொழுது பெரியவா வந்து வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, இவ்வளவு தய அவதாரத்தில் இருக்கிற வைகுண்டநாதனை விட இங்க வந்து நமக்கு அனுகிரகம் பண்ற பெருமாளுக்கு தான் அதிகமா நம்ம வந்து மங்களாசாசனங்கள். ஏன் அப்படின்னா, கர்மவசியரார் பாடுபட்டவாளுக்கு தகுந்தா மாதிரி கிருபாவசியராக இருந்து இவர் பாடுபடுறோம். இவருடைய அவதாரம்ன்றது கர்மவசத்தினாலே இல்லையே, நம்ம ஏன் பறக்கிறோம்னா அது நம்மளுடைய புண்ணிய பாபத்தினால, கர்மவசத்தினால நம்ம இங்க இருந்து நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப பகவான் அவர் அவதாரம், அவர் சங்கல்பிச்சுதான் அவர் அவதாரம் பண்றார், அவரும் நமக்கு சமமாக தான் கஷ்டப்படுறார். எந்த அவதாரமும் எடுத்து பாருங்களேன், ராம அவதாரம்னா 14 வருஷம் அவரும் காட்டில் போயிருந்தார். திருவேங்கடமுடியான்னா அவருக்கும் சில அர்ச்சாவதாரங்கள்லயே எவ்வளவு கஷ்டங்கள் வருது. ரங்கநாதன் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்தே போயிருக்கார் முகல் ராஜ்யத்திலிருந்து, அங்கேயும் அவளுக்கும் கலகம் வந்துட்டுதான் இருக்கு. ஆனா அவளும் இங்க வந்து கஷ்டப்படுறாளே, அவ வந்து கர்மவசத்தினாலே இங்க அவதாரம் பண்ணலன்னாலும் அவளுக்கு சமமான அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான். அதனால தயை, அப்பேற்பட்ட மனசு இல்லையா, எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு குணத்தை எடுக்கிறார் தயை அப்படின்னு. அப்ப திருவேங்கடமுடியானுக்கே ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற மாதிரி, குளிரருவி வேங்கடத்து கோவிந்தன் குணம் பாடி அப்படிங்கிறார். அப்ப கோவிந்தன் குணம் பாடி, பெருமாளை பாடின்னு சொல்லல, பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லணும்னு இல்ல, பெருமாளுடைய குணங்களே சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரியே ஸ்ரீனிவாசன் வரும்பொழுது திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச சதகம் அப்படின்னு பண்ணாம திருவேங்கடமுடையானுடைய குணம், அந்த குணங்கள் பல குணங்கள் இருக்கு. பெருமாளுக்கு அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்ற, அனந்தம் எவ்வளவுன்னே எண்ண முடியாது. ஆனா அதுலயுமே முக்கியமான குணமான தயா, அதை எடுத்து மங்களாசாசனம் பண்றேன். அதே மாதிரி நம்மாழ்வார் பார்த்தா, நம்மளுடைய திருவாய் மொழியே பிரபத்தி சாரம் தான், சரணாகதி சாஸ்திரம். அந்த பிரபத்தியிலையும் முக்கியமான ஒரு பாசுரம் திருவாய் மொழியில பாசுரத்துல பிரபத்தி பண்ணது யாருன்னா திருவேங்கடமுடியானுக்கு தான் நம்மாழ்வார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு திருவேங்கடமுடியானுக்கு தான் இப்பேற்பட்ட பிரபத்தி இந்த இடத்துல நம்மாழ்வார் பண்றேன். அங்க சொல்லும் பொழுது நிகரில் புகழாம் அப்படின்றார். அப்படின்னா உன்னுடைய குணம், அந்த குணத்துக்காக எப்பேற்பட்ட தயை. நான் போய் ஒருத்தன் கிட்ட சரணாகதி பண்ணணும்னா அவருக்கு தயை இருக்கணும் இல்லையா? இப்ப நான் போய் ஒருத்தர் கிட்ட வந்து கேக்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, நீ காப்பாத்தணும் அப்படின்னா அவர் வந்து ஆஹா நம்ம காப்பாத்தணுமே நல்லவனாச்சேன்னு தயை இருக்கிறவா கிட்டதான் நம்ம போய் கேட்க முடியும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீ யாரு பண்றதுக்குன்னு கேட்கறவா கிட்ட போய் நம்ம போய் நம்ம சரணாகதி பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப சரணாகதி பண்ணணும்னா யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா அவாக்கு வந்து அப்பேற்பட்ட தயை இருக்கணும். அந்த தயை இங்க திருவேங்கடமுடியானுக்கு இருக்கிறவே தான் இங்க வந்து நிகரில் புகழாம் அப்படின்றதுக்கு நம்மாழ்வார் இங்க வந்து மங்களாசாசனம் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணும் பொழுது தயை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறார் அப்படின்னு. அதனாலேயே சுவாமி தேசிகன் இங்க தயாசதகம் அப்படின்னு பண்றாரு. அதுல கண்ணினும் சிறுத்தாம்புல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புரா அப்படின்னு அடியவர்கள்லாம் கொண்டாடுறதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், அருளினான் அவர் மறையின் பொருள் அப்படின்னு வேதத்துக்கு அர்த்தமான பொருளாக நமக்கு அருள் கொண்டு அவருடைய தயினாலே ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அப்படின்னு ஆயிரம் பாசுரங்கள் ஆன திருவாய்மொழி நமக்கு கொடுத்தார். அப்ப அங்க சொல்லும் பொழுது பெரியவா எப்படி வியாக்கியானம் பண்றான்னா அடியவர் இன்புரா அப்படின்னு அடியவர்களுக்காகவே இந்த திருவாய்மொழி கொடுத்தேர்னா அந்த அடியவர் யாருனா இங்க சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அந்த சுவாமி தேசிகன் தான் புரிஞ்சின்றாம் திருவாய்மொழியோட பிரபத்தி ரொம்ப முக்கியம். திருவாய்மொழியில அதிகம் சொன்னப்படுது பிரபத்தி, அதுலயும் திருவேங்கடமுடையானுக்கு அங்கேயும் சொன்னது அவருடைய தயா குணத்தினாலேன்னு அதை எடுத்து அதனால இவர் அடியவரானவர் மேற்கொண்டு தயாசதகம் அப்படின்றது பண்றேர் அப்படின்னு. அதனால இங்க திருவேங்கடமுடையானுக்கே இந்த தயாசதகம் இவருக்குதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்போ சரி குணங்கள் அப்படின்னு குண ஆழ்வார்கள் எல்லாம் பாடும்போது குணங்கள் அப்படின்னு சொன்னாலே தவிர தயைன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாலும் இந்த பாசுரங்கள்ல. ஆனா அவளுடைய மனசு வந்து சுவாமி தேசிகன் அதை கிரகிச்சுதான் அவர் சொல்ற. அப்ப குணங்கள்னு எடுக்கும்போது எவ்வளவோ குணங்கள் இருக்கு. அப்ப வந்து பகவான் உடைய கல்யாண குணங்கள் தான் ஞான பலம் ஐஸ்வர்யம் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஞானத்துக்காக ஞான சத்தகம்னு பண்ணலாம், அவருடைய வீரத்துவம்னு எடுத்தா வீர சத்தகம்னு பண்ணலாம். எப்பேற்பட்ட ராவணன் இரண்யகசிப்பு இரண்யாதிகள்லாம் பதம் பண்ணிருந்தா அதுக்கே நம்ம ஒரு சதகம் பண்ணலாம். ஆனா குணங்கள்லயே முக்கியமா ஏன் தயையைதான் சொல்லணும் அப்படின்னா மத்த குணங்கள் எல்லாம் இருந்து தயைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வியர்த்தம். இப்போ அவருக்கு என்னதான் வீரம் இருக்கு, இரண்யகசிப்பு வதம் பண்ணிருந்தா காரணம் என்ன, அவருக்கு இருக்கிற தயையினால பிரஹ்லாதனை ரட்சிக்க அந்த இடத்துல. அப்புறம் இரண்யகசிப்புவே எடுத்திருந்தா கூட ஏன் அப்படின்னா அங்கேயே நம்ம பார்த்தோம் அவன் அப்படி வரன் வேண்டின்னு இருக்கான், அவ வந்து ஜெய விஜயால ஒருத்தர் அப்படின்னு. அதே மாதிரிதான் ராவண வதம் இருக்குன்னா அந்த லோகக்ஷேமத்துக்காக தான், அந்த தயைக்காக தான் அங்க வீரம் இருக்கு. தயையே இல்ல அப்படின்னா எல்லாரையும் போய் நான் வதம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்ப அந்த வீரத்துவத்துல என்ன உபயோகம் இருக்கு? அதனால நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட கடன் கேட்கணும்னா கூட அவனுக்கு தயை இருந்தாதான், அவன் பணக்காரனா இருந்துட்டு போறான் ஆனா அவனுக்கு மனசு இல்லைன்னா கொடுக்க மாட்டான் இல்லையா. அவன் கோடீஸ்வரன், நம்ம கேட்கறது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம், கொடுத்ததுனால அவனுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. ஆனா அவனுக்கு மனசு இல்லை, இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து திருப்பி வருமானு தெரியலன்னு ஒருத்தர் இருந்தான் வச்சுக்கோங்களேன். அப்ப தயைன்ற குணம் ரொம்ப முக்கியம். ஆஹா அவன் கேக்குறானே, அவன் திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு உபயோகப்படும், ஒரு குடும்பம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கணும் இல்லையா, அதுதான் தயை. அப்ப எப்பேற்பட்ட குணங்கள் இருந்தும் தயைன்னு ஒண்ணு இல்லாட்டி அந்த குணங்கள் அத்தனையுமே வியர்த்தம். ஆனா தயைன்னு ஒண்ணு இருந்துட்டா அதுக்கப்புறம் எந்த குணமா இருந்தாலும் அது தயைக்காகவே இருக்கிறதுனால பகவானுடைய எல்லா குணங்களுக்காட்டிலும் மிக முக்கியமான குணம் எதுனா தயை. அதனாலதான் பகவான் மற்ற குணங்கள்லாம் எதுக்கு உபயோகப்படுத்தினா அவருடைய தயைக்காக நமக்காகவே அப்படின்னு. அதனாலே இது தயாசதகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இதுக்கு வந்து பேரும் வைக்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரம் திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனம் பண்ண ஸ்தோத்திரம். அதே மாதிரி எல்லாமே இதுல வந்து ஒரு ஒரு 10-10 ஸ்லோகத்துக்கும் சுவாமி தேசிகன் ஒரு ஒரு விதமாக மங்களாசாசனம் பண்றார். அதுல முதல்ல எப்படி எடுத்த உன்னே தயை அப்படின்னு ஆரம்பிச்சிடல, பெருமாளுடைய தயை அப்படின்னு ஆரம்பிக்கல. முதல்ல அந்த திருவேங்கடமுடையானுடைய மலையை வேண்டிண்டு, அப்புறம் தாயார்கள் எல்லாம் வேண்டிண்டு, விக்ஷசேனரை வேண்டிண்டு அப்படின்னா, ஏன்னா அந்த தயை அப்படின்றது நம்ம சொல்லணும்னா அந்தந்த பெரியவா அந்தந்த தாயார் எல்லாருடைய அனுகிரகத்தினாலேதான் சொல்ல முடியும்ன்றதுக்காக இந்த முதல் 9 பாசுரத்துல எல்லாரையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரார். அதுல மிக முக்கியமான முதல் ஸ்லோகம் பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயாசாரஸ்ரவந்தேவ என் மூர்த்தியாசக்கராயிதம். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பிரபத்தி ரொம்ப முக்கியம். அந்த பிரபத்தினால்தான் ஒருத்தன் வந்து இந்த சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்துக்கு போவார். கீதையிலேயே பகவான் கண்ணன் சொன்ன மாதிரி மாமேகம் சரணம் ரஜான்னு, என்னுடைய திருவடிகளை பற்றினவனுக்கு மோட்சம் கண்டிப்பா நானே தரேன் அப்படின்னு. ஆனா அந்த கீதையில வந்து ஸ்லோகமா அவர் சொல்லிட்டார் அர்ஜுனனுக்கு. ஆனா இன்னைக்குமே அதை வந்து அந்த ஒரு ரூபமா நம்ம பாக்கணும்னா திருவேங்கடமுடியான் தான். அவருடைய கைகளை பார்த்தா ஒரு கை வரதஹஸ்தம் அப்படின்னு தன்னுடைய திருவடியை காட்டிண்டு, இன்னொரு கை பார்த்தா முட்டி இந்த வச்சுட்டு இருப்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சம்சார சாகரம்ன்றது ஆழம் அதிகம். ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய திருவடியை பிடிச்சிருந்தாலோ அந்த சாகரம் வந்து முழங்கால் அளவுதான், ரொம்ப சுலபமா நீந்தி மோட்சத்துக்கு வர முடியும் அப்படின்னு இந்த கீதைய இந்த ஸ்லோகத்தை சொல்ற மாதிரியாகவே திருவேங்கடமுடையான் நமக்கு சேவை சாதிக்கிறேன். அப்பேற்பட்ட பெருமாள். ஆனா இங்க தேசிகன் சொல்லும்பொழுது பிரபத்தியேதம் கிரிம் பிராயா, திருவேங்கடமுடையானுக்கு பிரபத்தி சொல்லல அவர், கிரிம் அந்த மலை, அந்த திருமலைக்கே பிரபத்தி அப்படிங்கிற பகவான். நம்ம வைகுண்டம் அப்படின்றது இந்த லோகம் வந்து கர்மவசத்தினாலே நம்ம இங்க இருக்கோம் இல்லையா, கஷ்டம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு திருப்பி திருப்பி பறந்துட்டே இருப்போம், திருப்பி திருப்பி இந்த கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். இந்த ஜென்மால நம்ம வந்து சுகமா இருந்தா கூட அடுத்த ஜென்மால இப்படி இருப்போமான்னு தெரியாது. ஏன்னா புண்ணிய பாபத்தினாலதான். எப்படி வந்து ஒருத்தன் வந்து புதுசா வந்து டிரெஸ் வாங்கிக்கிறான், நல்ல பணக்காரன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஏத்த டிரெஸ் வாங்கிப்பான், ஏழை என்ன பண்ணுவான் கிழிஞ்ச டிரெஸ் வாங்கிப்பான். அந்த மாதிரிதான் நமக்கு நிறைய புண்ணியம் இருந்ததுன்னா அடுத்த ஜென்மாவில நம்ம பிறக்கும் போது ஒரு மனுஷனாகவோ நல்லா பிறப்போம். அதே நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தா எப்படி வேணா இருக்கலாம், காட்டுல ஒரு மிருகமாவும் இருக்கலாம், ரொம்ப ஏழையாவும் இருக்கலாம், இந்த சம்பிரதாயமே தெரியாத ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம் அப்படி. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏதோ நம்ம அனுகிரகத்துல இவ்வளவு யுகங்கள் நம்ம பிறந்து பிறந்து இருந்து இப்ப நம்ம வந்து ஒரு மனுஷனாக வந்து நம்ம ஆச்சாரியின் அனுகிரகத்தினால நம்மளுக்கு வந்து பகவான் இப்ப எப்படி இதே மாதிரிதான் இருக்க போறோமா, திருப்பி திருப்பி பறந்து இருந்து ஏதாவது ஒரு லோகத்துல ஆனந்தமா பெருமாளுக்கு நித்தியமும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரியே ஒரு லோகம் இருக்கா அப்படின்னா இருக்கு. வைகுண்டம் அப்பேற்பட்ட வைகுண்டத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு ரெண்டே இதுதான் சொல்றா உபாயம். நிறைய உபாயங்கள் இருந்தாலும் முக்கியமான ரெண்டு அந்த உபாயங்கள் அந்த பக்தியோகத்துக்கும் பிரபத்திக்கும் அது வழி சேர்க்கும். பக்தியோகம் பிரபத்தி தான். ஆனா பக்தியோகம் பண்றது ரொம்ப கஷ்டம். தைலதாரா மாதிரி எப்படி ஒரு தேன் வந்து கொட்டின் இருக்கும் போது ஒரு கேப் கூட இல்லையோ பகவான் அப்படியே ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். பகவான் ஸ்மரிக்கிறது அதுவும் அந்திம ஸ்மிருதி, அந்திம காலத்துல பகவான் நம்ம நினைக்கலன்னா மோட்சம் கிடையாது. அப்ப திருப்பியும் நம்ம பறக்கணும், திருப்பியும் பக்தி யோகம் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா பிரபத்தின்றது என்னன்னா என்னால இதெல்லாம் பண்ணவே முடியல, எனக்கு தெரியல, உம்முடைய திருவடிகளை நான் அடைறேன், நீர்தான் என்னை ரட்சிக்கணும், நீர்தான் எனக்கு மாதா பிதான்னு சொன்னாலே பெருமாள் நமக்கு அனுகிரகிப்பார், அதுதான் பிரபத்தி. அப்போ இந்த பிரபத்தி இங்க எங்க பண்றேன்னா பெருமாளுக்கு இல்லாம கிரிம் அந்த திருமலைக்கே. காரணம் என்னன்னா திருமலையே திருவேங்கடமுடையான்தான். பாஷ்யக்காரருடைய சரித்திரத்துல பார்த்தா தெரியும், ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருமலை நம்பி தன்னுடைய சொந்த மாமா பூர்வாசிரமத்திலே அவர்கிட்ட வந்து ராமாயண காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு திருமலைக்கு வர்றார். ஆனா கீழ்த்திருப்பதிலேருந்து அவர் திருமலையில ஏற மாட்டேன், தன்னுடைய திருவடி நான் எப்படி மலை மேல வைப்பேன், அந்த மலையே திருவேங்கடமுடையான் தானே அப்படின்னு. அப்புறம் திருமலை நம்பிகளே வந்து கீழே வந்து முட்டினாலே இருந்தேரம் அப்படிலாம் திருமலை நம்பிகள் வந்து அப்புறம் யாருமே பெருமாளை சேவிக்க வரமாட்டான் மேல, அதனால நீர் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கீழ்த்திருப்பதிலேயே இருந்து அந்த ராமாயண காலக்ஷேபங்கள் பூர்த்தியா பண்ணி கொடுத்தார். அப்பேற்பட்ட மலை அந்த திருமல், அந்த மலையே பெருமாள் தான் அப்படின்னும் பொழுது அந்த மலைக்கு பிரபத்தியேதம்னு பண்றது. காரணம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு பிரபத்தி பண்ணும் பொழுது நம்ம பெரியவா வந்து ரெண்டு விஷயம் வச்சிருக்கான், தாயாரோட சேர்த்துதான் பிரபத்தி. பெருமாளுக்கு மட்டும் பண்ணா நம்ம சொல்லியிருக்கோம் காக்காசுரன் எப்பேற்பட்ட பாவம் பண்ணா, தாயாருக்கே அபச்சாரம் பண்ணான், ஆனா அவன் வந்து விழும்போது தாயார் தான் முதல்ல பாவம் இவனுக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் தாயார் மூலமாக பிரபத்தி பண்ணான். அதுதான் பாஷ்யக்கார் கத்தியத்ரய உற்சவம்னு பங்குனி உத்தரத்துல தாயாரும் பெருமாளுமாக சேர்த்தியில ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகன் இருக்கச்சுதான் பிரபத்தி பண்றது கத்தியத்ரயம் பண்றது நமக்கு. அப்ப நம்ம வந்து அது நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல தாயாரும் பெருமாளும் சேர்த்து இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவனிஷ்டை நம்மளேவும் போய் பிரபத்தி பண்ணலாம், ஆனா நம்ம ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தி பண்றதுதான் வசதி. இன்னொரு காரணம் என்னன்னா விபீஷணன் வந்தார் ராமர்கிட்ட சரணாகதி அப்படின்னு, அப்ப நிறைய கேள்வி வந்தது. சுக்ரீவன்லாம் சொன்னார் இல்ல இல்ல இவரை நீர் விடக்கூடாது, அவன் சத்ரு பட்சத்திலேருந்து வந்தா நம்மளை காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தர் சொல்றா. ஆனா பகவான் வந்து இல்ல இல்ல அவர் ஏத்துப்பேன், சரணாகதி சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி ஏத்துக்கிறார். ஆனா நம்ம பாக்கணும், விபீஷணன் பின்னாடி மூணு பேர் வந்தா, விபீஷணன் கூடவே மூணு பேர் வந்தா. எப்ப விபீஷணன் பகவான் சரணம் ஏத்துட்டேரோ பின்னாடி மூணு வந்தவா அவா நல்லவாளா இல்லவான்னு கேள்வியே அங்க இல்ல. அவா விபீஷணனுடைய தாசர்கள்னால உடனே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. விபீஷணன் தானே பண்ணான், அதனாலதான் இவ்வளவு சந்தேகங்கள். நம்ம போய் பகவான் கிட்ட சரணம் பண்ணா அப்ப வந்து இவன் இந்த கேள்விகள்லாம் வரும், அதுக்கப்புறம் நமக்கு அந்த யோகியத்தை இருக்கா இல்லையான்னு. ஆச்சாரியன் மூலமாக பண்ணிட்டா ஆச்சாரியன் எப்போ அந்த க்ஷணமே நம்ம ராமானுஜ தாசன் ஆயிட்டமோ அதுக்கப்புறம் அந்த கேள்வியே இல்ல, ஆஹா நீயே இங்க நிக்கிற வரவேண்டியதுதானே அப்படின்னு விடுவான். அந்த மாதிரிதான். அப்போ அதனால ஆச்சாரியன் மூலமாக பண்றது அதுதான் முக்கியம், ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணி வைக்கணும். அப்போ அதனாலதான் நீங்க என்ன சொல்றது, பிரபத்தியேதம் கிரி மலைன்னு சொல்லிட்டாலே திவ்ய தேசம் ஆயிடுது. திருவேங்கடம் திருமலை திவ்ய தேசம். திவ்ய தேசம் எப்படி திவ்ய தேசம் ஆகும், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதுதான் திவ்ய தேசம். நிறைய கோவில்கள் இருக்கு, அப்ப எங்க ஆழ்வார்கள், அப்ப மலைன்னு சொல்லிட்டாலே திருமலைன்னு ஆழ்வார்கள் அங்க அடங்கிடுறோம். எப்ப ஆழ்வார்கள் அங்க அடங்கிட்டாலும் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அங்க அடங்கிடுறோம். அப்ப மலைக்கே பிரபத்தின்னு சொன்னா ஆச்சாரியர் மூலமாக பிரபத்தின்னு ஆயிடுச்சு. எந்த ஆச்சாரியர்களும் எடுத்துக்கோங்களேன், அவாவா வேற வேற கோவில்கள்ல கைங்கரியம் பண்ணிருந்தாலும் அவ மனசு மொத்தம் திருமலையில தான் இருக்கு. எந்த சரித்திரமான எடுத்துக்கோ, பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு, அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்தாலும் அவர் கண்ணில ஜலம் விடுறாரு, திருமலையில கைங்கரியம் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அனந்தாழ்வார் தன்னுடைய சிஷ்யர் அங்க போய் கைங்கரியம் பண்றாரு. ஆள வந்தார் சரித்திரம் எடுத்திருந்தாலும் திருமலை நம்பி அவரே அனுப்புறாங்க, மலையில கைங்கரியம் பண்றதுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு. அப்ப சுவாமி தேசிக்கணும், அவ காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்தாலும் அவ மனசு பூர்த்தியா திருமலையில தான் இருக்கு. அப்போ அந்த ஆச்சாரியர்கள் அங்க அடங்கிடுறா மலைன்னு சொல்லும் பொழுது. தாயார் அப்படின்னா சீனிவாசன்னாலே தாயார் சேர்த்தி தானே. அதனாலதான் நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் என்ன, அலர் மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு. தாயார் பெருமாள் வெவ்வேறு ரூபம் இல்ல, இங்க திருமலையில திருவேங்கல முடியாதுனா தாயாரும் பெருமாளும் தான், பக்ஷஸ்தலத்திலேயே மகாலட்சுமி இருக்கா. அப்ப திருமலை திருன்னு சொல்லும் போதே அந்த மலையில பெருமாள் தாயாரும் தான். அப்ப தாயாரும் சேர்த்து நம்ம இங்க பிரபத்தி பண்ணியாச்சு. அதனாலதான் இங்க சுவாமி தேசிகன் பிரபத்தியேதம் கிரிம் பிராயா. அந்த மலை எப்படி சொல்றே, தம் எப்பேற்பட்ட மலைன்னா அந்த மலையை பத்தி சொல்றே, ஸ்ரீனிவாசானு கம்பயா, ஸ்ரீனிவாசருடைய தயை. அங்க வந்து அந்த தயை வந்து அப்படியே பிரவாகமாக கொட்டுறான். எப்படி இருக்குன்னா, இக்ஷுசாரஸ்ரவந்தேவ, கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸ் பிரவாகமா வந்து வந்து வந்து வந்து என்ன ஆகும், அது பெரிய சாலிட் ஆயிடும். அப்படின்னா ஒரு கழுக்குண்டு கட்டி மாதிரி ஆயிடும். அப்போ எப்பேற்பட்ட மலைக்கு பிரபத்தினா, அந்த கரும்பு பகவானுடைய, பகவான் தான் இப்ப கரும்பு, அவருடைய தயை அப்படியே பிரவாகமாக வந்து அந்த மலை எப்படி இருக்குன்னா கழுக்கிண்டு கட்டி போல இருக்கு அப்படின்னு. இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயிட்டம் அப்படின்னு பெரிய கவிகள்லாம் திருமலையை பார்த்து சொல்றா, எப்பேற்பட்ட மலைப்பாது, அந்த மலை எப்படின்னா கற்பூரம் போல ஏத்தி விட்டா எப்படி தேஜஸோ அப்பேற்பட்ட தேஜஸ் நம்ம பகவானுக்கு இருக்குன்றான். ஒரு மலை போல ஒரு கற்பூரத்தை ஏத்தினா, சாதாரண மூணு கற்பூரம் ஏத்தினாலே நம்மளால தட்டு தொட முடியாது, சுடும். அப்பேற்பட்ட திருமலை போல ஒரு பெரிய கற்பூரத்தை ஏத்தினா அப்பேற்பட்ட அவர் வந்து அவர் தேஜஸ் அப்படி இருக்கலாம், ஆனா திருமலைக்கு போனா சுடுறா பெருமாள், எவ்வளவு குளிர்ச்சியா நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அதனால சுவாமி தேசிகனுடைய வர்ணனையே வித்தியாசமா இருக்கும். அதனால கழுக்குண்டு போல இருக்கு அப்படிங்கிறார். அப்ப மேலேந்து தேவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்காம இந்த திருமலைனா, ஒரு ஆத்துல ஒரு கழுக்குண்டு நம்ம போட்டு போயிட்டோம்னா ஹால்ல எறும்புகள்லாம் மேல வந்து மிக்கும், அந்த மாதிரி பக்தர்கள்லாம் அந்த திருமலையில அந்த அப்படியே மேல அப்படியே இருக்கலாம், அந்த பெருமாளுக்கு சேவிக்கணும் சேவிக்கணும் அப்படின்னு. மலை மேலே ஏன் நின்று இருக்கே அப்படின்னா, பெருமாள் கீழே நமக்கு சமமா இருந்தா அங்க பின்னாடி நிறைய பேர், ஆயிரம் பேர் வரானா, பெருமாளுடைய அனுகிரகம் பின்னாடி இருக்கவாளுக்கு படுமோ இல்லையோன்னு தெரியாது. எல்லாருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணணும், நம்ம பெருமாளை சேவிக்கிறதை விட பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வந்துடணும் அப்படிங்கும்போது, அவர் மலை மேல இருந்தாதான் கீழேந்து வரைச்சே எல்லாருக்கும் அனுகிரகம் ஆயிடும் அப்படின்னு அந்த திருமலையில இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றாம். அப்பேற்பட்ட திருமலையை முதல் வர்ணனை பண்ணி அந்த திருமலைக்கே பிரபத்தி, அந்த மலைக்கே அப்படின்னு முதல் ஸ்லோகம் இங்க சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அதே போல விகாஹே தீர்த்தபகுளாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம். அடுத்தது ஆச்சாரியர்களுக்கு வந்தனம் பண்றது சேவிக்கிறது ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்கள் பரம்பரை நமக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து பகவான் சிருஷ்டி மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம எப்படி இருந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு ஆச்சாரியர்களை கொடுத்ததுனாலே தானே நமக்கு கொஞ்சமாவது ஏதோ நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்து அப்படி அப்படி பல ஜென்மாக்கள் அப்படி அப்படி இருந்துட்டோம். ஆனா இப்ப இந்த விஷயம் நம்ம எல்லாம் கேட்கறோம் அப்படின்னாலே அதுக்கு காரணம் யாருன்னா ஆச்சாரியர்கள் தான். அந்த ஆச்சாரிய பரம்பரை எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, அவா ஏன் அவதாரம் பண்ணானா, பெருமாள் சங்கல்பிச்சு அவள் அவதாரம் பண்ண வைக்கிறார். சுவாமி தேசிகனா இருந்தாலும், பாஷ்யக்காரா இருந்தாலும், ஆளவந்தா இருந்தாலும், எல்லாருமே ஆச்சாரிய புருஷா, எல்லாமே பெருமாள் அனுகிரகத்தினாலே, அவருடைய தயினாலதான் அவா நமக்கு அவதாரம் பண்ணி நமக்கு இந்த கிரந்தங்கள் எல்லாம் கொடுக்கிறா. பகவத் விஷயத்தை நமக்கு புரியறது, பிரபத்தினா என்னன்னு தெரியறது, நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தீர்த்தபகுளாம், மலையில பார்த்தாலே நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. புராணத்துல எடுத்து பார்த்தா திருமலையில நிறைய, புராணத்துல திருவேங்கடமுடியான பத்தி சொல்லிருக்கா, எவ்வளவோ மலை, ஆகாச கங்கை, பாபநாசம், நமக்கு தெரிஞ்சதுனாலதான் இன்னும் சில நிறைய நதி நம்மளால போகக்கூட முடியாது. அந்த மலை பூர்த்தியா அவ்வளவு தீர்த்தங்கள் பிரவாகமாக இன்னமும் அப்படியேதான் இருக்கு திருமலை. தீர்த்த பகுலான்னு சொல்லும் பொழுது தீர்த்த கைங்கரியம் பண்றவா அவள்னு சொல்லணும்னா, ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய பேர் அங்க பார்த்தேன்னா, திருமலை நம்பி வம்சம், அனந்தாழ்வான் வம்சம், நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் இன்னைக்கும் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த பரம்பரை எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம பாக்குறோம் கங்கை வந்து பிரவாகமா போயிட்டு இருக்கு. நேத்தி போய் கங்கையில குளிச்சோம், நமக்கு வந்து எல்லா பாவங்களும் போயிடும். இன்னைக்கு போய் கங்கையில குளிக்கிறோம், கங்கை கங்கை தானே, ஆனா நேத்தி இருந்து ஜலமா இன்னைக்கு இருக்கு, அது எப்பயோ போய் சமுத்திரத்துல கலந்துருக்கும், அதே இடத்துல போய் நம்ம குளிக்கிறோம், அது பிரவாகமா எங்கேயோ போயிருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஆச்சாரிய லட்சுமி நாத சமாரம்பாம் நாத்தயா முன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம், அந்த பரம்பரை அப்படியே இன்னும் வந்துட்டேதான் இருக்கு. நம்ம சொல்லலாம் அன்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் இருந்தார், 700 வருஷம் முன்னாடி தேசிக்கன் இருந்தார், ஆனாலும் அந்த கிரந்தங்கள் அவா மூலமாக அந்த ஆச்சாரிய பரம்பரை இன்னி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு. எப்படி கங்கா பிரவாகம் போலே இன்னைக்கு போய் நாளைக்கு போனாலும் நதி அந்த பக்கம் போய் திருப்பியும் பகவான் கிட்ட ஆச்சாரியர்கள் கலந்திருந்தாலும் திருப்பி திருப்பி அவா வந்து இன்னொருத்தர் மூலமாக அந்த கிரந்தங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டேதான் இருக்கா. அதுக்கு காரணமே அந்த தயை ஆன பகவானுடைய தயை பரம்பரை அப்படி வந்துட்டே இருக்கான். அதனால அவளை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு விகாகே, அதுல அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையில நான் முழுகி இருக்கேன் அப்படின்னு, தீர்த்தத்துல வந்து நம்ம எப்படி முழுகி இருக்கமோ அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதுல இன்னும் முக்கியமான சில உதாரணங்கள் எடுத்திருந்தாலும், சுவாமி ராமானுஜர் நம்ம காலக்ஷேபம் பண்ண திருமலை நம்பிக்கு, அதுக்கப்புறம் திருமலை நம்பிக்கு, சுவாமி திருமலை நம்பிக்கு ஒரு குமாரர் குருகை பிரான் பிள்ளான் அப்படின்னு அவரையும், அதே மாதிரி சுவாமி பாஷ்யக்காரருடைய பூர்வாசிரமத்துல அவருடைய தம்பி கோவிந்தன் அப்படின்னு அவ சித்தி பையன் கோவிந்தன் அப்படின்றவரும் திருமலை நம்பிக்கிட்டேயே கைங்கரியம் பண்ணி மலையிலேயே இருந்தா. சின்னவா அவ வந்து திருமலை நம்பிக்கிட்டேயே படிச்சிருந்தா சுவாமி கிட்ட. அப்புறம் இந்த காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே திருமலை நம்பிக்கைகளுக்கு ஒரு ஆசை, இவா ரெண்டு பேரையும் பாஷ்யக்காரர்கள் கிட்ட இருந்து அங்க கைங்கரியம் பண்ணி அவர்கிட்ட நிறைய கிரந்தங்கள் கத்துக்கணும் அப்படின்னு. அந்த திருமலையிலேயே அந்த ராமாயண காலக்ஷேபம் முடிஞ்சு அவா ரெண்டு பேரையும் பாஷ்யக்காருக்கு அவர் ஒப்படைக்கிறேன். இவா ரெண்டு பேருமே பிற்காலத்துல உபயவேதாந்த பரம்பரை, பெரிய பரம்பரை, குருகை பிரான் பிள்ளான் சுவாமினாலதான் நமக்கு வந்து 6000 படி அப்படின்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் நமக்கு கிடைச்சது. அதே போல கோவிந்த பட்டர் வழியாக ஒரு பரம்பரை, அப்படி பல பரம்பரை, இந்த ரெண்டு பரம்பரை இவா கிட்டேன்னு இன்னும் நிறைய பரம்பரை. அப்ப குருகை பிரான் பிள்ளான் அங்கேருந்து சுவாமி தேசிகன், அப்புறம் சுவாமி தேசிகன் கிட்டேன்னு நம்ம வரும்பொழுது பிரம்மதந்திர சுவாமி பரகால மட்டம், அடுத்தது ஆதிவன்சர கோபன் சுவாமி கிட்டேன்னு அகோபில மட்டம், அப்புறம் ஆண்டவனாசிரமம், அப்படி பல பல, அதுக்கப்புறம் அது இல்லாம சுயமாச்சாரியன், அதே மாதிரி கோவிந்தர்கிட்டே பல, அந்த பார்த்தனா ஆச்சாரிய பரம்பரை இங்கேந்தான் அப்படி திருவேங்கடம்டியான் கிட்டேந்தான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். அந்த அனுகிரகம் தானே, அவர் அங்க ராமானுஜர்கிட்ட சுவாமி திருமலை நம்பிகள் திருவேங்கடம்டியான் கைங்கரியம் பண்ணவர் ஒப்படைச்சார்னா அது என்ன அப்படின்னா அங்கேந்தான், அங்கேந்தே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கவானு. நம்ம ஆழ்வார்லேருந்தே லட்சுமிநாத சமாரம்பான்னு சொல்லும் பொழுதே திருவேங்கடம்டியான் கிட்டேந்தான் அப்படின்னு இந்த பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை நமக்கு கொடுத்தார். அந்த ஆச்சாரிய பரம்பரையிலன்னா முதல் ஸ்லோகத்துல பிரபத்தியேதம் கிரிம் பிராயகான்னு சொல்றதுக்கான அர்த்தம் நமக்கு புரியாது. இந்த ஆச்சாரியர்கள் இருக்கிறதுனாலதான் முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் நமக்கு புரியறதுனாலேயும், அதனால இந்த ஆச்சாரியர்கள்னாலதான் நம்ம இந்த வந்து சம்சாரத்திலேருந்து நம்ம உஜீவிக்கணுமோ, அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையில நான் முழுகி இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு மங்களாசாசனம் பண்றேன். அடுத்தது சுவாமி தேசிகன், கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தேய சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம். ஆச்சாரிய பரம்பரை அதுக்கு முன்னாடி என்னன்னா ஆழ்வார்கள் சொல்ற கிருத்தினஹா அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னா கிருத்த கிருத்தியர்கள் அப்படின்னு. எப்பயுமே அவ வந்து பகவத் விஷயத்திலேயே பகவத் தியானத்திலே இருப்பா. நமக்காக அவ கொடுத்த கிரந்தங்களும் பார்த்தா வெறும் பகவத் விஷயமாவே தான் இருக்கும். அதனால அவ கிருத்தினஹா கிருத்த கிருத்தியர்கள். பஜே அப்பேற்பட்டவாளை நான் சேவிக்கிறேன். எப்படின்னா திரிவேதி அந்த மூன்று வேதங்களுடைய சாரமாக எச் சூக்தி ரூபேன ஆழ்வார்கள் ஸ்ரீ சூக்திகளாக நம்மளுக்கு புரியும்படி. ஏன்னா வேதம் அப்படின்னாலே மறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மறை அப்படின்னா என்னன்னா அது வந்து நேரடியாக அர்த்தத்தை நமக்கு சொல்லிடாது. நம்ம வந்து பெரியவா கிட்டேந்து நல்ல ஞானம் இருந்தாதான் நமக்கு அது புரியும் வேதம் சொல்றது. ஏன்னா வேதத்துல நம்ம சொல்ற இந்திராய சுவாகா அப்படின்னு நம்ம சொல்ற அத்தனை தேவத்தையுமே பார்த்தா கடைசியில் என்ன சொல்றதுனா அந்தர்யாமியான பகவானுக்கே சேர்ந்தது அப்படின்னு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியணும்னா அந்த அந்த ஞானம் நமக்கு அப்பேற்பட்ட ஞானம் கிடையாது. ஆனா அந்த வேதத்துல இருக்கிற சாரத்தை நமக்கு எல்லாருக்கும் புரியும்படி ஆழ்வார்கள் என்ன பண்ணா ஸ்ரீ சூக்திகளாகவும் பிரபந்தங்களாகவும் நமக்கு கொடுத்தா, அதுவும் நமக்கு புரியும் மொழியில தமிழ்லயே கொடுத்தா. இது என்ன விசேஷம் அப்படின்னா வேதத்தை காட்டிலும் பிரபந்தத்துக்கு என்ன விஷயம், பிரபந்தம் வேதம் எல்லாம் ஒண்ணுதான், அதே வேதத்தினுடைய சாரம் தான் பிரபந்தம். ஆனா என்ன வசதி அப்படின்னா சர்வயோக்கியதாம், எல்லாருக்குமே யோக்கியத்தை இருக்குது சொல்றதுக்கு. இப்ப ஸ்திரீகள்லாம் வேதாத்தியானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரி வர்ணாசிரம தர்மத்திலே சில பேருக்கு தான் வேதம் சொல்லலாம் கத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுவும் அவளுக்கும் உபநயனாதிகள் ஆயிருக்கணும். எல்லாருமே போய் நம்ம வந்து உபநேரத்துக்கு முன்னாடியே போய் வேதம் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட முடியாது. பெருமாளே வாமனாவதாரம் பண்ணியிருந்தாலும் பாகவதத்துல நீங்க பார்த்தா அவருடைய உபநயன சம்ஸ்காரம் சொல்லிதான் அவர் அங்கிருந்து மகாபலி எடுத்துட்டு போறேன்னு இருக்கு. அப்படின்னா பெருமாளே கூட ஒரு பிராமணனாக அவதாரம் பண்ணாலும் அந்த சம்ஸ்காரங்கள் அவ பண்ணிக்கணும், அப்பதான் அவ வேதத்தை படிக்கிறதுக்கு யோக்கியத்தை இருக்கு. ஆனா இந்த பிரபந்தத்துக்கு அப்பேற்பட்ட யோகித்தைகளான யார் வேணா சொல்லலாம், ஸ்ரீகள் சொல்லலாம், வர்ணாசிரம தர்மத்துல யார் வேணா சொல்லலாம், ஞானம் இல்லாதவா ஞானம் இருக்கிறவா எப்பேற்பட்டவாளுக்கும் இந்த பிரபந்தம் சொல்றான். ஆனா இன்னொன்னு விசேஷம், வேதம் வந்து சொல்றது யாருன்னா வைகுண்டத்துல இருக்க பகவானையும் அந்தர்யாமியாக இருக்க பகவானையும். வைகுண்டத்துல இருக்க பெருவாளை நம்ம சேவிச்சிருக்கோமா, கேட்டிருக்கோம் ஆச்சாரியர்கள் மூலமாக. அந்தர்யாமியான பகவான் யோகிகள் தான், அப்படி யோகங்கள்லாம் பண்ணிதான் அவர் அந்த மனசுல வச்சுதான் நம்மளால சேவிக்க முடியும். சாதாரண மட்டவாளுக்கு யோகத்துல அந்தர்யாமியான பகவான் சேவினா அது நம்மளுக்கு கஷ்டம். ஆனா இந்த பிரபந்தத்துல பார்த்தா இன்னைக்கு போய் நம்ம சேவிச்சிடலாம். திருவள்ளிக்கேணி கண்டேனா திருவள்ளிக்கேணியில போய் பார்த்தசாரதி இப்ப சேவிச்சிடலாம். ஆழ்வார்கள் கை காட்டி சொல்றான் திருமலையில திருவேங்கட முடியாதுனா நம்ம போய் சேவிக்கலாமே, காஞ்சிபுரத்துல தேப்பெருமாளை சேவிக்கலாமே, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவிக்கலாமே. அப்ப நம்ம சேவிக்கும்படி நம்ம கைங்கரியம் பண்ணும்படி நமக்கு புரியும்படியான பெருமாளை நம்ம காட்டுறான், மறைச்சு காட்டாம நேரடியாகவே. அங்க வந்து பரத்துவத்தை பகவான் சொல்லப்படும் போது நிறைய பேர் வந்து வேதத்துல குழம்புறான். சில பேர் என்ன சொல்றா, பரத்துவ வேற ஒருத்தர் தேவத்தை தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறான். ஆனா இங்க வந்து ஆழ்வார்கள் நேரடியா நமக்கு புரிய வைக்கிறான், நான்முகனை நாராயணன் படைத்தான் எல்லாருக்கும் புரியும்படி எல்லாரும் சொல்லும்படி கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மறைகளை கொடுத்த ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணது காரணம் என்னன்னா பகவானோட தயை தானே. சிருஷ்டிய பண்ணி நம்மள அப்படியே இருக்கட்டும், எப்படியோ போட்டோம், அதுங்களே வரட்டும், அதுங்களே புரிஞ்சுட்டு வரட்டும்னு சொல்லாம ஒரு அம்மா அப்பா குழந்தை பிறந்த உடனே அப்படியே விட்டுட்டனா அந்த குழந்தை எப்படி இருக்கும். அவனை பிடிச்சி ஒரு டீச்சர் கிட்ட ஸ்கூலுக்கு சேர்த்து விடுறா இல்லையா, அந்த ஸ்கூல்ல சேர்க்கறது இருந்தானே ஞானம். அப்புறம் அம்மாவே முதல்ல சொல்லி கொடுக்குறா, அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் கிட்ட சேர்க்கறான், அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்து விடுறான் அப்படின்னா அதனாலதானே இன்னைக்கு நம்ம இருக்கும், இல்லைன்னா நமக்கு எப்படி ஞானம் வரும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றேனா அந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வச்சு நம்மளுக்கு அந்த கிரந்தங்களை நம்ம கையில கொடுக்கிறார். அதுவும் நமக்கு புரியாத போது ஆச்சாரியர்கள் வழியாக அதை நம்ம கையில புரியும்படி சேர்க்கிறார். இது அத்தனையும் பக்கத்துல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட தயாளு அவர். அந்த தயையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு கஷ்டம். உண்மையிலேயே சாஸ்திரத்துல ஏன் பெருமாள் வந்து சிருஷ்டி பண்றார், ஏன் இந்த வேதத்தை இருக்கு அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்தா அதுக்கு ஒரே சமாதானம் இந்த தயாசத்தகத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட கிரந்தம் இந்த தயாசத்தகம். அவ்வளவும் அந்த பகவானுடைய கருணையை எடுத்து சொல்றாரு. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் கொடுத்தது திருவேங்கடமுடையான், அவருடைய தயையே, திருவேங்கடமுடையான் சொல்ல அவருடைய தயையே அப்படின்னு நீங்க சொல்றேன். அடுத்து பராசர முகான் வந்தே பகீரதனையே ஸ்திதான் கமலாகாந்த கருண்ய கங்கா பிளாவிதமத்விதான். முதல்ல திருவேங்கடமலை மங்களாசாசனம் பண்ணேர். அடுத்தது ஆச்சாரியர்கள், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஆச்சாரியர்கள், அவருக்கும் முன்னாடி ஆழ்வார்கள் அப்படின்னு. ஆழ்வார்களுக்கும் முன்னாடின்னா அப்போ ரிஷிகள்லாம் இருந்தாலே, ரிஷிகள்லாம் நமக்கு முதல் முதல்ல சாஸ்திரங்களை கொடுத்தா, தர்ம சாஸ்திரங்கள் அப்படி பல சாஸ்திரங்கள் கொடுத்தா இல்லையா, அதுக்கும் காரணம் திருவேங்கடமுடையானுடைய தயை அப்படின்னு அந்த ரிஷிகளையும் சேவிக்கிறார். ஆழ்வார்னா நம்ம ஆழ்வார்னு சொல்லிட்டாலே எல்லா ஆழ்வாரும் அதுல அடங்கிடுவா. ஏன்னா அவர் தான் 4000 திருப்பி கொடுத்தார். பிற்காலத்துல எல்லாம் அந்தந்த ஆழ்வாருடைய பாசனங்கள்லாம் நம்ம எல்லாம் மறந்து போனப்ப நம்மாழ்வார் எல்லா பாசத்தையும் சேர்த்து கொடுத்தார். நம் பெருமாள் ரங்கநாதன்னா எல்லா பெருமாளும் அதுல அடங்கிடுறார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றதுன்னா, பராசர முகான் வந்து பராசர மகரிஷி சொல்றதுங்க. பராசரர் ஏன்னு சொல்றேன்னா, பராசரர்னு சொல்லிட்டாலே எல்லா ரிஷிகளையும் இங்க சேர்த்து மங்களாசாசனம் பண்ண மாதிரி ஆயிடுறதுனாலையும், ஏன்னா பராசரர் அவர்தான் முதல் முதல்ல விஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்தார். விஷ்ணு புராணம் அதுலதான் பகவானுடைய பரத்துவத்தையும், பகவத் விஷயத்துல நம்ம அவதாரங்கள் இன்னைக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அத்தனையும் முதல் முதல்ல நமக்கு வந்தது இந்த விஷ்ணு புராணத்துல இருந்துதான். விஷ்ணு புராணத்து வேதம் மட்டும் இருந்தாலே வேதத்துல இருந்து நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். அதை புராணமாக ஆக்கி விஷ்ணு புராணம்னு கொடுத்தார். அது அந்த விஷ்ணு புராணத்துடைய பலசுத்தி என்ன சொல்றதுன்னா, விஷ்ணு புராணத்தை யார் கேட்கிறாரோ அந்த மனுஷனுக்கு அந்த ஜென்மாதான் கடைசி ஜென்மான்னு இருக்கு. அப்பேற்பட்ட புராணம் அது விஷ்ணு புராணம். அது இல்லைன்னா பகவான் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது, அவருடைய பரத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம்ன்றது வந்து பாஷ்யக்கார் அதை வந்து திருப்பி ஸ்தாபிச்சார். ஆனா அவர் முதல்ல இருந்தே இந்த பராசரர் மூலத்திலிருந்தே அது இருந்து வந்துட்டு இருக்கு நமக்கு. அப்பேற்பட்ட பராசரர் அவருடைய குமாரர் யாருன்னா வேதவியாசர். வேதவியாசர் தான் முதல் முதல்ல வேதத்தை நமக்கு வந்து சாகைகளாக பிரிச்சு கொடுத்தார். இப்ப வந்து ரிக் சாக்கா எஜுர் சாக்கான்னு சொல்லும்போது எஜுர்வேதமே பார்த்தாலும் கிருஷ்ண எஜுர்வேதம் சுக்ல எஜுர்வேதம்னு அந்தந்த சாகைகளாக பிரிச்சு கொடுத்தார். ஏன்னா ஒரே ஒருத்தனால அத்தனை வேதங்களும் கத்துக்கவே முடியாது. அனந்தாவை வேதான்னு வேதமே அனந்தம். இப்ப நம்ம இந்த பூமியில சொல்லிட்டு இருக்க வேதம் இப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருக்கே தவிர அதுக்கும் மேல நிறைய இருக்கு. தேவலோகத்துல நிறைய இருக்கு, சூரிய லோகத்துல இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சாக்கைகள் இருக்கு. அந்த சாக்கைகள்லாம் இப்ப பூலோகத்துல இல்ல, சொல்றவா இல்ல. அப்பேற்பட்ட அந்த வேதத்திற்கு அவர் சாக்கைகளாக பிரிச்சு கொடுத்தார். அப்படியாவது சாக்கைகளாக பிரிச்சு கொடுத்தா இந்த ஒரு ரிஷி சுரூபமா வந்தவா இவாவா இது கத்துப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுவும் போகலாம அவர் என்ன பண்ணாருன்னா, பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார். உபனிஷத் வேதம் தான் முதல்ல கர்மகாண்டம், ஞான காண்டம். ஞான காண்டம்னு சொல்லும் பொழுது அது பகவான் பரபிரம்ம விஷயமாக இருக்கிறதுனால அதை சூத்திரமாக கொடுத்தார். சூத்திரம் பிரம்மசூத்திரம்னா என்னன்னா நமக்கு புரியும்படி சொன்னா ஃபார்முலாஸ். உபனிஷத்தை பூர்த்தியா நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா ஒரு பெரிய எஸ்ஏ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாலு ஹெட்டிங் எழுதி வச்சுப்போம். அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போனா அந்த நாலு ஹெட்டிங் நம்ம அங்கே எழுதிட்டு அந்த ஹெட்டிங் என்னென்ன அர்த்தம் நம்ம ஈஸியா எழுதிடலாமோ அதை சூத்திரங்களாக நமக்கு கொடுத்தார். அந்த ஒரு ஒரு சூத்திரத்தை எடுத்துன்னா அது பெரிய வியாக்கியானங்கள் ஆச்சாரியர்கள் பண்ணிருக்கா, பாஷ்யக்கார் அது விசிஷ்டாத்வைத்த பரமாக பண்றார், அப்படி ஆதிசங்கரர் அத்வைத்த பரமாக பண்றார், அப்படி நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. அதை சூத்திரமாக முதல் முதல்ல கொடுத்தது வேதவியாசர். அதுவும் போறல, அதுவும் மகா ஞானிகளுக்கே தான் புரியும். அப்ப என்ன பண்றது, எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மகாபாரதம் 100,000 கிரந்தத்தை கொடுக்கிறார். அது எல்லாம் முடிச்ச உடனே அவருக்கு தோன்றதாம், 100,000 கிரந்தங்கள் கொடுத்தோம், அதுல வந்து கிருஷ்ணனுடைய சரித்திரம்னு வரும்பொழுது ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய ராஜாக்களை பத்தியும் தர்மத்தை பத்தியும் சொல்லிட்டோம், தர்ம விஷயங்கள் நிறைய மகாபாரதத்துல சொல்லிட்டோம். ஆனா பகவத் விஷயங்கள் அதுக்குள்ள சின்னதா அடங்கிடுறது. பகவானை பத்தி, பகவானுடைய லீலைகளை பத்தி உலகத்துக்கு சொல்லணும் அப்பதான் சந்தோஷம் அடைவேன் என்ன கொடுத்தாருன்னா, பாகவதத்தை பண்றது கடைசியில் பாகவதத்துல அப்படி சொல்லியிருக்கா பகவத் விஷயம். அந்த பாகவதம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவருடைய குமாரரான சுகர், சுகர் பரீட்சித்துக்கு சொல்லும் பொழுது அது மூலமாக நமக்கு வந்தது. அப்படி பார்த்தா அந்த குடும்பத்துல மூணு பேருமே ஒத்தருக்கு ஒத்தர் சிலையானவா, அப்பா பைய பேரன். அப்பேற்பட்ட அந்த பரம்பரை இவான்னா இவா மூலமாக அத்தனை ரிஷிகளையும் சேர்த்து இங்க மங்களாசாசனம் பண்ணிடுறாரு சுவாமி தேசிகன். எப்படின்னா பகீரதனையே ஸ்திதான் அப்படின்னு காட்டுறாரு. பகீரத நியாயம் அப்படின்னு கங்கையை கொண்டு வர பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டான். சகர சக்கரவர்த்தின்னு ரகுவம்சத்துல ஒரு ராஜா, அவருக்கு 60,000 பசங்க, அதுல முதல் பையன் மட்டும் அசமஞ்சன் யோகேஸ்வரன். யோகத்துல இருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டா அவன் போயிட்டான். ஆனா மத்தவா எல்லாமே கொஞ்சம் மந்தமாதான் இருந்தா. இந்த சகர சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த குதிரைய அவன் அனுப்புவா. அந்தந்த ஊர்ல அந்தந்த ராஜா வந்து அந்த குதிரையை அழகா பிடிச்சிட்டனா அவளோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். இந்த குதிரை பாத்தாள லோகமாக போச்சு. அங்க வந்து ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கபிலர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த குதிரை அங்க பக்கத்துல இருந்தது. இவா தப்பா நினைச்சிட்டா அந்த குதிரை இவரு தான் கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரை போய் அந்த யோக அவர் தபஸ் பண்ணியிருந்தவள தபஸ் பங்கம் பண்ண அவர் தப்பிச்சிட்டார், நீங்க எல்லாம் வந்து பஸ்மமா போயிடுவீங்க அப்படின்னு. அந்த 60,000 வருஷத்துல அந்த ஒரு முதல் பையன் தவிர மத்த எல்லாருமே பஸ்மம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த முதல் பையனுடைய அசமஞ்சனுடைய குமாரன் அம்சுமான் போய் பாத்தாளுக்கு அந்த குதிரையை திருப்பி மீட்டு கொண்டு வந்து ராஜா கொடுத்தா அவர் வந்து சக்கர சக்கரவர்த்தி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணு அஸ்வமேத யாகத்தை. ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா அந்த குலத்துல வந்த அதுக்கப்புறம் வந்த பகீரத்தனுக்கு ஒரு கஷ்டமா, அவ பித்திருக்கள் இத்தனை பேர் இப்படி சாபத்தினாலே இப்படி இருக்காளே, பித்திருக்களுக்கு வந்து சத்கதி அடையணுமே அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட, அப்ப அந்த மகரிஷி கங்கையில அவ தீர்த்தா கங்கையில தீர்த்தாமான்னா அவளுக்கு போகன்றா. அப்ப வந்து கங்கை இந்த பூமியில இல்ல, கங்கை வந்து எங்க இருந்ததுன்னா பிரம்மா முதல்ல திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது திருமஞ்சனம் பண்ண அந்த கமண்டலு ஜலம் கங்கையா மாறிட்டு அந்த பரமசிவனார் தன்னுடைய தலையில வச்சிருந்தார். அப்ப கங்கை எங்க இருக்குன்னா சிவருடைய தலையில தான் கைலாசத்துல இருக்கே தவிர பூமியில இல்ல. அந்த கங்கையை இங்க கொண்டு வரத்துக்கு பகீரதன் பிரயத்னம் அவ்வளவு கஷ்டப்பட்டார் தபஸ்து பண்ணி, அங்கேருந்து சிவபெருமான் சரி கங்கையை தரேன்னு தரும்பொழுது கீழே பூமியில வந்து விழும்போது அந்த அந்த வேகத்தினுடைய இது வந்து பூமி தாங்க முடியாம மறுபடியும் தபஸ் பண்ணி மறுபடியும் சிவபெருமான் வந்து இது பண்ணி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவ்வளவு அந்த கங்கையை கொண்டு வந்தது கஷ்டப்பட்டார். அவா பசங்களுக்கு மட்டும் அந்த வந்து அவா பித்திருக்களுக்கு மட்டும் அந்த அப்புறம் அவ அந்த சாம்பல்லாம் அந்த கங்கையில பட்டவுள்ள அவ எல்லாம் நல்ல கத்தி அடிஞ்சா அப்படின்னு அவளுக்கு மட்டும் இல்லாம இன்னி வரைக்கும் இப்ப கூட அந்த கங்கையில நம்ம தீர்த்தாமன்னா புண்ணியங்கள் நமக்கும் அப்ப பகீரத்தன் அவ்வளவு பிரயத்னம் பட்டேன் இன்னி வரைக்கும் நமக்கும் அந்த பாவங்களை போக்குறது கங்கா தீர்த்தம். அப்படி பராசரர் என்ன பண்ணாருன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்து கங்கை பாவங்களை போக்குறது, இந்த விஷ்ணு புராணம் நமக்கு மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கு அப்படின்னு அப்படி இந்த அவர் கஷ்டப்பட்டார் பராசரர் அப்படின்னு அப்பேற்பட்ட ரிஷிகளுக்கு இங்க மங்களாசாசனம் பண்ணி சுவாமி தேசிகன் இது பண்றார். அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போறார். அடுத்தது அசேஷ விக்ன சமானம் அநீகே ஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம் போதௌ சிக்ஷாஸ்ரோதைவோத்விதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க வந்து விக்ஷஸ்தேனருக்கு மங்களாசாசனம் பண்றார். சேன முதலையார் அப்படின்னு கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு அவர் ராஜாக்கு வந்து சேனாபதி இருக்கிறாரோ வைகுண்டத்துல பகவானுக்கு யார் கமாண்டர்னா நம்ம வந்து விக்ஷசேனர். இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.